రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం కలయామి కలిధ్వంసం కవిం లోకదివాకరం యస్య కోపిః ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః నందాదీపకట ప్రణర్తక మహాకారుణ్య రక్తాంబక శ్రీనారాయణ పురుషోత్తమపతి శ్రీరత్నకూటాధిపాన్ వైకుంఠేశ్వర మాధవౌ చ కమలానాథం చ గోపీపతిం నౌమి ఏకాదశ నాగపుర్యధిపతీన్ సార్ధం కలిధ్వంసినా పోదలర్ంద పొడిల్ సోలై పురమెంగుం పొరుదిరైల్ తాదుదిరవందళైక్కుం తడమణ్ణి తెన్కరమేల్ మాధవన్ తానురయుమిడం வயல் நாங்கை வரிவண்டு தேதெனவென்றிசைபாடும் திருத்தேவனார் தொகையே. 108 திவ்யதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11 இன்றைய தினம் திருத்தேவனார் தொகை என்கிற மாதவ பெருமாள் கோயில் என்னும் திவ்யதேசத்தினுடைய அனுபவம். ஆழ்வார் இந்த திவ்யதேசத்தை திருத்தேவனார் தொகைன்னு மங்களாசாசனம் பண்றார். பெருமாள மாதவன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணபடியினாலே இந்த கோவிலை மாதவன் உரைகிற கோயில்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணினபடியினாலே திருநாங்கூர் மாதவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னா பிரசித்தமா தெரியும். ஊர் பேர் என்னன்னு சொல்லப்படுறதுன்னா கீழச்சாலை அப்படின்னு சொல்லப்படுறது. பலகையில எல்லாம் கூட எழுதிருச்ச மாதவ பெருமாள் கோயில் கீழைச்சாலை அப்படின்னு எழுதுறா. கீழைச்சாலை கீழச்சாலை. இந்த திவ்யதேசம் திருநாங்கூர் திவ்யதேசங்கள்ல ஒன்னாக இருந்தாலும் நாங்கூர் என்கிற கிராமத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடியதான ஒரு ஏகாந்தமான திவ்யதேசம். அப்படி தனியா ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஏற்கனவே பார்த்தோம் இந்த பலாசவன க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருநாங்கூர், அதற்கு உபய காவேரி மத்தியமம் என்று ஒரு பெயர் உண்டு. காவிரி என்றும் மண்ணியாறு என்றும் இரண்டு பெயர்களாலே காவிரி நதி ஓடுறது. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய தீவு அதுதான் திருநாங்கூர் என்கிற பலாசவன க்ஷேத்திரம்னு பார்த்தோம். அதுல மண்ணியார் இருக்க பாருங்கோ, அந்த மண்ணியாத்தினுடைய தெற்கு கரையிலே தென்கரையிலே திருத்தேவனார் தொகைன்னு சொல்லக்கூடிய இந்த திவ்யதேசம் இருக்கிறது. அந்த மண்ணியாத்தினுடைய வடக்கு கரையிலே திருவாளி திவ்யதேசம் இருக்கிறது. அங்கதான் லட்சுமி நரசிம்மன் எழுந்தருளி இருக்கிறார். திருவாளி திருநகரி என்று அனுபவிக்கவிருக்கிற திவ்யதேசம். இப்படி மண்ணியாத்துக்கு தென்கரையில மாதவ பெருமாள் கோயில்னு சொல்லக்கூடிய திருத்தேவனார் தொகை, வடக்கரையிலே திருவாளி திவ்யதேசம். இது பார்ப்பதற்கு ஒரு அழகா இருக்கிறது. எதை ஞாபகப்படுத்துறது அப்படின்னா, கொள்ளிட நதிக்கு ஒரு பக்கத்திலே அப்பகுடத்தான் கோயிலும் ஒரு பக்கத்திலே அன்பில் வடிவழகிய நம்பி கோயிலும் இருப்பதை ஞாபகப்படுத்தக்கூடியதான ஒரு திவ்யதேசம் இது. தேவனார் அப்படின்னா தேவர்கள். தேவன் அப்படின்னா ஒரு தேவனை குறிக்கும். தேவனார் அப்படின்னா பகுவச்சனம், தமிழ்ல பன்மை சொல்லது, பல தேவர்கள். தொகை அப்படின்னா கூட்டம், சங்கம், பல தேவர்கள் ஒன்று சேர்ந்து கூடிய இடமானபடியினாலே தேவனார் தொகைன்னு பெயர். இதற்கு எம்பெருமான் இங்கு எழுந்தருளி இருக்கிறபடியினாலே ஆழ்வார் வாக்கினாலே பாசுரம் பெற்று திவ்யதேசமாக உயர்ந்தபடியினாலே திருத்தேவனார் தொகை என்று மரியாதையோடு கூட வழங்கப்படக்கூடிய திவ்யதேசம். பிராட்டியினுடைய சம்பந்தம் இந்த திவ்யதேசத்திற்கு ஆச்சரியமாக உண்டு. என்ன, பெருமாளுக்கே மாதவன்னு பிராட்டியினுடைய திருநாமத்தை முன்னிட்டுத்தான் பெருமாளுக்கு திருநாமம் மாதவன். மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பெரிய பிராட்டியாருடைய வசிப்பிடமாக திகழ்பவன். எவனிடத்திலே ஸ்ரீதேவியான மகாலட்சுமி எப்போதும் வசிக்கிறாளோ, மா எவனிடத்திலே தங்குகிறாளோ அவனுக்கு மாதவன் என்று பெயர். இப்படி தாயாராலே சொல்லப்படக்கூடிய, தாயாரை இட்டு சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய திவ்யதேசம் மாதவ பெருமாள் கோயில். அதனாலே தாயார் இங்கு எழுந்தருள் இருக்கிற காரணம் பற்றி திரு என்றும் சேர்த்து திருத்தேவனார் தொகையேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். மாதவ பெருமாள் கோயில் என்று அறியப்படுகிறது. மூலவருக்கு தெய்வநாயகன்னு திருநாமம், உற்சவருக்கு மாதவ பெருமாள்னு திருநாமம். ரெண்டு பெயர்களுமே காரண பெயர்கள் தான். எதனால தெய்வநாயகன்னு பெயர், எதனால மாதவன்னு பெயர்னு அனுபவிக்க போறோம். அப்படி அனுபவித்தோமானா 100%க்கு 100% இந்த எம்பெருமான்களுக்கு இந்த திருநாமம் தகும் அப்படின்னு புரியும் நமக்கு. இந்த 108 திவ்யதேசங்கள்ல வேற எந்த எம்பெருமானுக்கெல்லாம் தெய்வநாயகன் அப்படின்னு திருநாமம் உண்டுன்னு யோசிச்சு பார்த்தோமானா, நடுநாட்டு திருப்பதிகள்ல ஒன்றான திருவகேந்திரபுரம் எம்பெருமான் தேவநாதன் இருக்கிறானே, அவனுக்கு தெய்வநாயகன் திருநாமம். அடியவர்க்கு மெய்யனாய தெய்வநாயகன்னு மங்களாசாசனம், அவனுக்கு தெய்வநாயகன் திருநாமம். பாண்டிய நாட்டு திருப்பதிகள்ல ஒன்றான வானமாமலைன்னு சொல்லக்கூடிய தோத்தாத்ரி திவ்யதேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் தோத்தாத்ரிநாதன், அவனுக்கும் தெய்வநாயகன் திருநாமம். திருச்சிறீவரமங்கை என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். ஆனால் வானமாமல பெருமாள்தான் தெய்வநாயகன் குறிப்பிடுறோம். ஏன்னா 3 தெய்வநாயகன் இருந்தா எந்த தெய்வநாயகன் குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக திருவகேந்திரபுரம் பெருமாளை ஆழ்வார் தெய்வநாயகன் தமிழ்ல பாடியிருந்தாலும் சம்ஸ்கிருத பெயரான தேவநாதன் அப்படின்றத கொண்டுதான் தேவநாத பெருமாள் சன்னிதி தேவநாதன் கோவில் அப்படின்னு தான் திருவகேந்திரபுரத்தை கொண்டாடுறோம். தேவ தெய்வ நாயகன் நாதன் ரெண்டும் ஒண்ணுதான், அர்த்தம் வேற இல்லை. வானமாமல தெய்வநாயகன் இருக்கிறபடினாலே இன்னொரு தெய்வநாயகன் குழம்ப வேண்டாம் என்பதற்காக அங்கு தேவநாதன். அப்ப இந்த பெருமாள் என்னன்னு கூப்பிடுறது, ஆழ்வார் தெய்வநாயகன்னும் பாடியிருக்கார், மாதவனும் பாடியிருக்கார், பெருமாள் இங்க மாதவனாகவே எழுந்தருள் இருக்கிறார். அதனாலே உற்சவருடைய திருநாமமான மாதவன் என்பதை கொண்டு மாதவ பெருமாள் கோயில்னு பெயர் வந்துடுத்து. இப்படி 3 திவ்ய தெய்வநாயகன் திவ்யதேசங்கள் இருந்தாலும் அது ஒன்னொன்னும் ஒரு ஒரு பெயராலே வழங்கப்படுவது ஒரு விசேஷம். ஏகாதச ருத்ராளுடைய கோபத்தை தணித்து அவளுக்கு சேவை சாதிப்பதற்காக சேவை சாதித்த பெருமாள்கள் 11 பேர்ல இவர் எந்த எம்பெருமான் அப்படின்னா, திருக்கடல் மல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய திவ்யதேசமான திரு இடவெந்தை எம்பெருமான். அங்கே நித்திய கல்யாண பெருமாளாகவும் வராக பெருமாளாகவும் சேவை சாதிக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் இந்த நாங்கூரிலே மாதவனாக எழுந்தருளி சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமான் தான் இந்த மாதவன் அப்படின்றதுக்கு என்ன ஒரு அனுபவம், என்ன ஒரு ஒப்பீடு அப்படின்னா, இதே திருமங்கையாழ்வார் திருவிடந்தையில இருக்கக்கூடிய பெருமாளை வராகன பாடின போது, திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவலும் நின்னாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளயம் கண்ணி கொள்ளியம் பாவை சொல்லுணிந்தால் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் என் இணைந்திருந்தாய் இடவெந்த எந்தை பிரானே அப்படின்னுட்டு, இடவெந்தையிலே இருக்கக்கூடிய எந்தை பிரானான வராக பெருமாளை திருமங்கையாழ்வார் நாயிகா பாவத்திலே பரகால நாயக்கியாகத்தான் பாடுகிறார். நாயக்கியாகவும் நாயகியினுடைய தாயாராகவும் இருந்து அனுபவித்து பாடக்கூடியதான திவ்யதேசம். அதே போலத்தான் இந்த திரு தேவனார் தொகையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானையும் கூட ஆழ்வார் நாயிகா பாவத்திலே பாடுவதாக ஒரு அனுபவம். அங்க வராக பெருமாளை என்ன பாடினார், திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை, நன்னா பல பலன்னு சந்திரனை போல அழகான முகத்தை உடைய என்றும் இளமை மாறாத ஒரு பெண். யார் அந்த பொண்ணு, செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும், அத்தியாசரியமான செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் நிறைந்த திருப்பார்கடல் சொல்லக்கூடிய க்ஷீர சமுத்திரத்திலே பிறந்த அவள் அந்த பெரிய பிராட்டி லக்ஷ்மி தேவி. நின் நாகத்து இருப்பதும் அறிந்தும், உன்னுடைய திருமார்பிலே இருக்கிறாள் என்பது அறிந்தும், அதாவது பெருமாள் கல்யாணம் ஆயிடுத்து, ஆமடியால ரொம்ப நேசிக்கிறான் பெருமாள், அதனாலதான் பக்கத்துல கூட வச்சுக்காம மார்பிலேயே வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு தெரிந்தும் கூட, என்னுடைய பெண்ணான இந்த பரகால நாயகி என்கிற பொண் கல்யாணம் பண்ணிண்டா இவனைதான் பண்ணிப்பேன்னு உன் மேல ஆசைப்படுறாளே அப்படின்னு தாயார் புலம்புறா. உனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, ஆமடியால பக்கத்துல வச்சுட்டா கூட பரவாயில்ல, தூக்கி மார்புல வச்சுட்டு இருக்க, அத்தனை பிடிக்கிறது உனக்கு. நீயும் உன் தர்மபத்னியான மகாலட்சுமியும் அத்தனை தூரம் ஒட்டி உரசி அவ்வளவு ஆசையா நீங்க ரெண்டு பேரும் பழகுறீங்கோ, அந்யோன்யமா இருக்கீங்கோன்னு தெரிந்தும் கூட இந்த பொண்ணு, இந்த மடப்பெண் பண்ணிண்டா அவனைதான் பண்ணிப்பேன்றாளே, இவளை நான் என்ன பண்றது சுவாமி, இவளை என்ன பண்ணி நான் இதுல இருந்து மீட்கிறது, இல்ல அவளை என்ன பண்ணலாம் நீ நினைச்சிட்டு இருக்க, இவள் திறத்து எண்ணிணைந்திருந்தாய் இடவந்த எந்தை பிரானே, உன் மனத்தால் எண்ணிணைந்திருந்தா இடவந்த எந்தை பிரானே. 10 பாசுரத்தையும் இதான் கேட்கிறார். கல்யாணம் ஆனவன்னு தெரிஞ்சு ஆமடியாலோட ரொம்ப நெருக்கமா அன்பா இருக்கக்கூடியவன் அன்னோன்ய தம்பதிகள் அப்படின்னு தெரிஞ்சும் கூட உன்னதான் பண்ணிப்பேன் ஒத்த கால நிக்கிறாளே, நடக்கக்கூடிய காரியமா இது? சரி, அப்படி இருக்காளே, அவளை என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, அவ விஷயமா நீ என்ன முடிவு எடுத்திருக்க, உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு தாயார் புலம்பக்கூடிய பாசுரமா அமைந்த பாசுரம் அது. அங்க என்ன சொல்லி முதல் பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் குறிப்பிடுறார் அந்த பெருமாளை, செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்து இருப்பது அப்படின்னுட்டு, அந்த பெரிய பிராட்டியார் எப்போதும் எம்பெருமானுடைய திருமார்பிலே வசிக்கிறாள் என்று அவனை மாதவனாக குறிப்பிடுகிறார். மாதவன் ஸ்ரீனிவாசன் இந்த ரெண்டு சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். ஸ்ரீயினுடைய நிவாசமாக மாவினுடைய வசிப்பிடமாக இருப்பவன் மாதவன் ஸ்ரீனிவாசன். இவனுடைய மார்பிலே எப்போதும் பெரிய பிராட்டியார் இருக்கார்னு சொல்லிட்டார் அந்த வராக பெருமாள், அதனால் அவன் மாதவன். அவன் இங்க வந்து சேவை சாதிக்கிறதுனால இவனையும் மாதவன் சொல்லிட்டார், அதனாலதான் மாதவ பெருமாள் கோயில்ல திருநாமம் இதுக்கு. இப்படி ஆச்சரியமா திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பெருமாள் மூலவருக்கு தெய்வநாயகன்னு திருநாமம், இந்த பெயரும் கூட ஆழ்வார் கொடுத்த பெயர் தான். பெருமாள் மேற்கு நோக்கி திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். உற்சவருக்கு மாதவன்னு திருநாமம், அதுவும் கூட ஆச்சரியமாக ஆழ்வார் கொடுத்த திருநாமம் தான். மாதவன் தான் அமர்ந்து உறையும் கோயில் அப்படின்னு மங்களாசனம் பண்றார். பெருமாளுடைய படத்தை ஷேர் பண்றேன் அடியேன். மூலவர் தெய்வநாயகன் உபயநாச்சிமாரோடைய கூட மேலிரண்டு திருக்கரங்களாலே சங்கச்சக்கரங்களை பற்றி கொண்டு, வலது திருக்கரத்தை அபயமுத்திரையோடும் இடது திருக்கரத்தை கதையை ஊன்றிக்கொண்டும் தெய்வநாயகனாக சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி. உபயநாச்சிமாரை பிரியாமல் தினைத்தனையும் திருமகளை விடாத மாதவனாக எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். உற்சவருக்கு மூலவருக்கும் உற்சவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. திருமேனி திருக்கோலம் எல்லாம் அதேதான். திருநாமம் மட்டும் அவருக்கு தெய்வநாயகன் திருநாமம், உற்சவருக்கு மாதவன் திருநாமம். இந்த மாதவன் சொல்லக்கூடிய பெருமாள் உற்சவர் இருக்கார் பாருங்க, ரொம்ப அழகான பெருமாள். இந்த உற்சவரை சேவித்தோமானா மொத்த அழகும் சேர்ந்து இவரெண்டதான் உரையிறதோன்னு சொல்லி மயங்கிடுவோம் ஒரு க்ஷணத்துல. பெருமாள் இந்த படத்துல என்னமோ கொஞ்சம் குண்டா இருக்கிறாப்புல தெரிகிறார், நிறைய வஸ்திரங்களை எல்லாம் சாத்திண்டு திருவாபரணம் எல்லாம் சாத்திண்டு அலங்காரத்துல அப்படி இருக்காரு. ஆனா இவ்வளோ குண்டான திருமேனி எல்லாம் இல்ல பெருமாளுக்கு, நல்ல ஒல்லியான திருமேனி. இத்தனை ஒசரமா கூட இருக்க மாட்டார் பெருமாள், திட்டமான ஒல்லி திட்டமான ஒசரம் தான் பெருமாள். அப்படியே ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட பெருமாளோன்னு சந்தேகப்படும்படியா அப்படியே தகதகான்னு சூரியனை போல மின்னக்கூடிய பெருமாள். இந்த திவதேசத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்ல வேணும் அப்படின்னா, பெருமாள் பிராட்டியை பிரியாமல் மாதவனாக இருப்பதுன்றது அனுபவத்தினாலே உணர்வது, நம்முடைய புத்திக்கு நம்முடைய கண்களுக்கு விருந்தாக அமைவது எதுன்னா இந்த உற்சவருடைய அழகு, உற்சவருடைய திருமேனி தான். இந்த பெருமாளை ஒரு க்ஷணம் அப்படி எல்லாத்தையும் மறந்து பெருமாளே கத்தின்னு நின்று சேவிச்சோமானா அப்படியே பிறந்த குழந்தையாட்டமா அந்த பெருமாள் எடுத்து சேர்த்து கட்டிக்க மாட்டோமான்னு நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படி ஆச்சரியமான பெருமாள் இந்த மாதவன். இந்த திருநாங்கூர் திருப்பதிகள்ல எல்லா எம்பெருமான்களும் அழகுதான், ஆனா குறிப்பா உற்சவர் அழகு அப்படின்னு யாரான ரெண்டு பேரை தான் சொல்லலாம் அப்படின்னா, திருவன் புருடோத்தமம்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே புருஷோத்தம பெருமாள் இருக்கார், அவர் அலாதியான அழகு. அவருக்கு சமானமா எந்த குறையும் இல்லாமல் இந்த திருத்தேவனார் தொகை மாதவனும் கூட அத்தனை அழகு. உற்சவர் அழகினாலே நம்மை கவரக்கூடிய திவதேசம் இதுன்னு சொல்லணும். அப்படி ஆச்சரியமாக தெய்வநாயக பெருமாளாக மூலவரும் மாதவனாக உற்சவரும் உபயநாச்சிமாரோடைய கூட எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடியதான திவ்யதேசம். தாயார் தனிக்கோயில் நாச்சியார், மூலவர் உற்சவர்னு தாயார் தனியா இருக்கா. படத்துல ஒரு படத்துல சேவிக்கணும்ன்றதுக்காக தாயார் உற்சவரையும் கூட இங்க எழுந்தருளை பண்றா, நாம சேவிக்கிற பிராப்தம் கிடைக்கிறது. தாயார் மூலவருக்கு கடல் மகள் நாச்சியார்னு திருநாமம், இது ஆழ்வார் கொடுத்த பெயர். கடல் மகள் அப்படின்னா கீரசாகரம்னு சொல்லக்கூடிய திருப்பார் கடலிலே இருந்து தோன்றிய மகள், வெறும் கடல் மகள் அல்ல, பார்க்கடல் மகள். பார்க்கடலிலிருந்து தோன்றியவளானபடியினாலே பார்க்கடலுடைய மகள், கஷீர சமுத்திரராஜ புத்திரி. அவள் தான் சமுத்திரராஜ புத்திரி, சமுத்திர புத்திரி என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தாயார். அவளை கடல் மகள் நாச்சியார்னு ஆழ்வார் குறிப்பிடுறார். கடல் அப்படின்னா நிறைய கடல் உண்டு, உப்பு கடல் உண்டு, கருப்பஞ்சாற்று கடல் உண்டு, பார்க்கடல் உண்டு, அஞ்சு விதமான கடல்கள் உண்டு புராணங்கள் சொல்றது. இந்த தாயார் எந்த கடலிலே தோன்றினாள் அப்படின்னா, அதை தெளிவுபடுத்த வேணும் என்பதற்காக சம்ஸ்கிருதத்திலே க்ஷீராப்தி நாச்சியார்னு தெளிவா பார்க்கடல் நாச்சியார், பார்க்கடல் மகள்னு பெயரிட்டு இருக்கா. கடல் மகள்னா அப்தி நாச்சியார், அப்தி கன்யான்னு பெயர் வைத்தா போரும். க்ஷீரம் அப்படின்னு சொன்னா பார்க்கடல்னு தெரிய வேண்டும் என்பதனாலே க்ஷீராப்தி நாச்சியார்னு சம்ஸ்கிருதத்திலே திருநாமம். பார்க்கடலிலிருந்து அவதரித்தபடியினாலே பார்க்கடல் மகள் கடல் மகள். உற்சவருக்கு மாதவநாயகின்னு திருநாமம், பெருமாள் மாதவன், தாயார் மாதவநாயகி. இதுல ஒரு அனுபவம், ஒரு விசேஷம், ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த தாயாருடைய சம்பந்தத்தினாலதான் பெருமாளுக்கு மாதவன் பெயர். மா அப்படின்னா மகாலட்சுமி, இவள் தாயார். மாதவன் அப்படின்னா மகாலட்சுமி நீங்காமல் வசிக்கக்கூடிய எம்பெருமான் அர்த்தம். மகாலட்சுமியானவள் எப்போது ஒரு க்ஷணம் கூட பெரியாமல் எங்க வசிக்கிறாளோ அவனுக்கு மாதவன் பெயர். மா இருக்கிறதுனால மாதவன் பெயர் வச்சுட்டோ, திரும்ப மாதவனுடைய சம்பந்தத்தினாலே இவளுக்கு மாதவனாயக்கின்னு திருநாமம். இவ சம்பந்தத்தினாலதான் இவன் மாதவன் ஆனா, திரும்ப இவனுடைய சம்பந்தம் வேணும்ன்றதுக்காக அவ மாதவி மாதவனாயக்கி அப்படின்னு வழங்கப்படுறா. இப்படி பெருமாளும் பிராட்டியும் மாறி மாறி ஒருத்தர் மீது ஒருத்தர் தங்களுடைய அன்பை பொழிந்து கொண்டு என்றும் கருத்து வேறுபாடே இல்லாமல் அந்யோன்ய திவ்ய தம்பதிகளாக இருந்து நம்ம எல்லாம் கூட அனுகிரகிக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம். இந்த எம்பெருமானையும் பிராட்டியும் சேவிக்கிறவா தம்பதிகள் எந்த விதமான கருத்து வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையா நீடுவழி காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. விமானம் சோபன விமானம்னு திருநாமம். சோபனம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். சோபனமான காரியம் சோபனாட்சதை அப்படின்லாம் சொன்னா மங்கள காரியங்களிலே பயன்படுத்தக்கூடிய அக்ஷதை அப்படின்னு அர்த்தம். இங்கே பெருமாள் பிராட்டியினுடைய கல்யாண காட்சியை சேவிக்கணும்ன்றதுக்காக தேவர்கள்லாம் ஒன்னு கூடினா, அதனாலே கல்யாணம் நடந்த மண்டபம் போல திகழ்ந்ததுனாலே மங்கள விமானம் கல்யாண விமானம் என்கிற அர்த்தத்திலே சோபன விமானம்னு திருநாமம். இந்த விமானத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, விமானத்தினுடைய நிழல் எங்கேயும் தரையில படாது, விமானத்தினுடைய நிழல் விமானத்து மேலேயே தான் உழருது, அது ஒரு சிறப்பு. தீர்த்தம் சோபன புஷ்கரிணி. கல்யாணம் நடந்தது, அதை சேவிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் வந்தா, சோபனமான காரியம் மங்களமான காரியம் நடந்தபடினாலே அந்த விமானத்துக்கு சோபன விமானம் பெயர். மங்கள காரியம் நடந்த போது எல்லோரும் அதிலே தீர்த்தமாடியபடியினாலே சோபன புஷ்கரிணி அப்படின்னு அந்த திருக்குளத்துக்கு திருநாமம். தேவ சபா புஷ்கரிணி, தேவ சபா சரஸ்ன்னும் பெயர். தேவ சபான்னா தேவர்கள் சபையாக கூடி தீர்த்தமாடிய குளம் அப்படின்னுட்டு தேவ சபா சரஸ்னு பெயர். சன்னதிக்கு முன்னாலே திருக்குளம், ஆனா மற்ற திவதேசங்களை போல ரொம்ப முன்னாலேயே இல்லாம சன்னதி தெரு கோடியில் இருக்கக்கூடிய புஷ்கரடி. பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா, ஏகாதச ருத்ரர்களுக்கு பிரத்யக்ஷம், 33 கோடி தேவர்களுக்கு பிரத்யக்ஷம், வசிஷ்ட மகரிஷிக்கு பிரத்யக்ஷம், ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம், மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார், பெரிய திருமொழி, 4-1 ஒரு பதிகம் முழுக்க 10 பாசுரங்களாலே மங்களாசாசனம். இப்போது இந்த எம்பெருமானுடைய ஸ்தலபுராணத்தை அனுபவிக்கலாம். தேவர்களினுடைய அதிபதியான இந்திரனுக்கு துர்வாச மகரிஷியினுடைய சாபம் வந்துடுத்து. துர்வாசருடைய சாபம் வந்ததுனாலே எந்த செல்வத்துக்கு நீ அதிபதியாக இருப்பதினாலே இருமாப்படைந்து என்னை அவமதித்தாயோ, உன்னுடைய அந்த செல்வம், உன்னுடைய அந்த பதவி, உன்னுடைய அந்த அதிகாரம், அந்த அகங்காரம், ஆணவம், திமிர் எல்லாம் அழியும்படியா உன்னை சபிக்கிறேன்னு துர்வாசர் சாபம் கொடுத்துட்டார். தன்னுடைய அழகு, செல்வம், இளமை, புகழ், இந்திரனா இருக்கக்கூடிய பதவி எல்லாத்தையும் இழந்தான். இந்திரனே இழந்த போது இந்திரனுக்கு கீழே அவனாலே ஆளப்பட்ட தேவர்கள் எல்லாம் கூட அவாலும் துபார்னு உழ்ந்து ஒரு சக்தியும் இல்லாமல் போனான். இப்ப அவ மொத்த பேரும் தேவர்களாய் இருந்த தங்களுடைய சக்தி போயிடுத்தே, எந்த ஐஸ்வர்யத்துக்கும் நாம அதிபதியா இப்ப இல்லையே, நம்மளுடைய நிலைமை தெரிஞ்சா பூலோகத்திலே யார் நம்மளை சேவிப்பா, யார் நமக்குன்னு ஹோமங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணுவா, எப்படி நாம சாப்பிட போறோம், எப்படி காலம் தள்ள போறோம், நம்முடைய கதி இவ்வளவுதானா, இதுல இருந்து வெளியில வரத்துக்கு விமோசனமே இல்லையான்னுட்டு ரொம்ப கலங்கி போனான். யாராயிருந்தாலும் அவளுடைய ஆச்சாரியனிடத்திலே பிரார்த்தித்து அவருடைய வாக்குப்படிதானே நடக்க வேணும். தேவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன் தேவகுரு பிருஹஸ்பதி. அவரிடத்திலே போய், சுவாமி இந்த மாதிரி துர்வாசருடைய சாபத்தினாலே எங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுத்து, நாங்க பண்ணது தப்புதான், மன்னிச்சுடுங்க. 1000 இருந்தாலும் சிஷ்யா தப்பு பண்ணினா கூட ஸ்காலித்தியே சாசிதாரம் அப்படின்னுட்டு சிஷ்யா பண்ணக்கூடிய தப்பை திருத்தி பணிகொள்வது ஆச்சாரியனுடைய கடமை, அது உங்களுக்கு அழகு. பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சுட்டு நாங்க சாப விமோச்சனம் பெற்று பழையபடி தேவர்களா ஆகிறதுக்கு ஏதான வழி சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்த போது ரிஷிகளுடைய சாபமே வந்து கொடுத்து யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. பெருமாள் சர்வேஸ்வரன் அவன் நினைச்சானானா ஏதானும் பண்ண முடியும். ஆகையினாலே பெருமாளை போய் வழிபடுங்கள். அதுவும் எப்படி வழிபடுறீங்க தெரியுமா? எந்த செல்வம் இருக்கு என்ற அகங்காரத்தினாலே துர்வாசர்னு சொல்லக்கூடிய ரிஷியை அவமதித்தாயோ, அந்த செல்வத்துக்கெல்லாம் செல்வமாக, செல்வத்துக்கெல்லாம் அதிபத்னியாக திகழக்கூடிய திருப்பார்கடலிலே தோன்றியவளான மகாலட்சுமி. அவள் தான் எல்லா செல்வங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. அவ அப்படியே கண்ணால ஒரு ஓர பார்வை பார்த்தாலானா ஒருத்தன் இந்திரனாவோ குபேரனாவோ மாறிட முடியும். அப்பேற்பட்ட மகாலட்சுமியை சேவிச்சு அவளுடைய அனுகிரகத்தை பெற்று அவளுடைய புருஷகாரத்தோட பெருமாளையும் சரணாகதி பண்ணி பிராட்டியையும் பெருமாளையும் உங்கள் சாபத்துக்கு விமோச்சனம் தருமாறு பிரார்த்தியுங்கள். பிரார்த்தித்து பெருமாளும் பிராட்டியும் மனசிறங்கினாலானா நீங்க பழையபடி தேவர்களா வந்துடுவீங்கோ அப்படின்னுட்டு சாப விமோச்சனத்தை புருஹஸ்பத்தின்னு சொல்லக்கூடிய தேவகுரு சொல்ற. இவெல்லாம் சரின்னு தாயார் அவதரித்த திருப்பார்கடலுக்கு போறா. அங்கே வாசல்ல நின்றுட்டு தாயார பிரார்த்திக்கிறா, தாயார் சேவை சாதிக்கிறா. தாயார் சேவை சாதித்த போது, அம்மா இந்த மாதிரி சாபம் வந்துடுத்தோ, நாங்கெல்லாம் எங்களுடைய சக்தியை இழந்து ரொம்ப க்ஷீணப்பட்டுருக்கோம், ரொம்ப க்ஷணப்பட்டுருக்கோம். எங்களுடைய சாபத்தில இருந்து நாங்க மீண்டு பழையபடி தேவர்களா தேவேந்திரனா வருவதற்கு நீதாம்மா அனுகிரகம் பண்ணணும். ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தாயே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு தாயார பிரார்த்திக்கிறா. பிரார்த்திச்சா விட்டு தாயார், சரி நான் அப்படியே பண்றேன், பெருமாளையும் பிரார்த்திங்கன்னு சொன்னா தாயாருடைய புருஷகாரத்தாலே பெருமாளையும் பிரார்த்திக்கிறா. சரி பூலோகத்திலே போய் தபஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா அங்க வந்து சேவை சாதிப்போம், சேவை சாதித்து உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவோம்னு பெருமாள் தாயார் வாக்கு கொடுக்க, இவெல்லாம் பலாசவன கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த திருநாங்கூருக்கு வந்து தற்போது மாதவ பெருமாள் கோயில் என்றும் கீழச்சாலை என்றும் வழங்கப்படுகிற திருத்தேவனார் தொகை என்கிற திவ்யதேசம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்து இவா கையாலேயே ஒரு புஷ்கரணியை ஏற்படுத்தி நித்தியம் அதுல தீர்த்தமாடிண்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வரா. இப்படி தேவர்கள் எல்லாம் மொத்தமா கூடின இடமானபடியினாலே, தொகையாக கூட்டமாக சேர்ந்த இடமானபடியினாலே தேவனார் தொகைன்னு பெயர் இதற்கு. தேவர்கள் சபசபையா கூட்டம் கூட்டமா போய் தீர்த்தமாடின புஷ்கரிணி தேவசபா சரஸ் என்கிற தேவசபா புஷ்கரிணி. இப்படி தீர்த்தமாடிண்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இந்த ஊர்ல பெருமாள் தாயாரை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கிற போது பெருமாளும் தாயாரும் வந்து சேவை சாதிக்கிறார். இப்படி ஆச்சரியமா எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று தம்பதிகளா சேவை சாதிச்சிருக்கீங்க, தாயார் எப்படி திருப்பார்கடல்ல இருந்து தோன்றினா அப்படின்ற அந்த சேவைய தாயார் இடத்துல பிரார்த்திக்கணும்னு நாங்க க்ஷீராப்திக்கு வந்த போது சேவித்தோம். நாங்க பிரார்த்தித்த போது தாயார் க்ஷீராப்தியில இருந்து எப்படி தோன்றினாலோ அது போல பார்க்கடல்ல இருந்து தோன்றி எங்களுக்கு சேவை கொடுத்தா, அந்த தாயார் எப்படி தேவரீரை மணந்து கொண்டால் உங்களுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால பெருமாளும் தாயாரும் உங்களுடைய திருக்கல்யாணத்தை நடத்தி அந்த சேவை எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார். அப்படி இந்த கோவிலில மாதவனுக்கும் மாதவநாயகி தாயாருக்கும் தெய்வநாயகனுக்கும் கடல் மகள் நாச்சியாருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்தை 30 கோடி தேவர்களும் பார்த்து அனுபவிக்கிறார். இப்படி மங்களமான கல்யாணம் நடந்த விமானமானபடியினாலே சோபன விமானம்னு பெயர். பெருமாள் தாயாருடைய திருக்கல்யாண கோலத்தை சேவித்து எல்லோரும் மகிழறா. இப்படி தேவர்கள்லாம் அங்க பல காலம் எழுந்தருளியிருந்து பெருமாளை அர்ச்சித்து ஆராதனை பண்ணி பழைய சக்தியை பெற்று துர்வாச்சர் வந்து அவளை மன்னிச்சுட்டேன்னு சொல்லி மன்னிச்சு சாப விமோச்சனமும் கிடைத்து பழையபடி தேவலோகத்துக்கு போய் இந்திரன் தேவர்களுடைய தலைவனாக இருந்து கொண்டு தேவர்கள்லாம் அவளுடைய காரியத்தை பார்த்துட்டு ராஜ்யம் பண்ணிட்டு வர, பூலோகத்திலையும் வழக்கம் போல அவளுக்கு பண்ணக்கூடிய ஹவிஸ் முதலான அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணி அவளுக்கு சாதம் போடுறதான அந்த ஆச்சாரங்களும் கூட தொடர்ந்து நடந்துட்டு வருது. இப்படி தேவர்களுடைய துயரத்தை தீர்த்ததான ஒரு திவ்யதேசம், தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேவித்த திவ்யதேசம், பெருமாளும் பிராட்டியும் தங்களுடைய கல்யாண கோலத்தை தேவர்களுக்கு காட்டி கொடுத்த திவ்யதேசம். இதை தெரிஞ்சுண்டு பிற்காலத்திலே ராமனுடைய குலகுருவான வசிஷ்ட மகர்ஷி எம்பெருமான் இந்த திவ்யதேசத்திலே தேவர்களுக்கெல்லாம் காட்டின கல்யாண கோலத்தை சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த தேவசபா புஷ்கரணியிலே தினம் தீர்த்தமாடிந்து இந்த ஊர்ல பல காலம் தபஸ் பண்ணிட்டு வர்றார். இவருடைய தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் திரும்பவும் கூட மாதவநாயகிக்கும் மாதவனான தனக்கும் நடந்த கல்யாணத்தை இன்னொரு முறை நடத்தி காட்டுகிறார். இப்படி பலமுறை இங்கே கல்யாணங்கள் நடந்தபடியினாலே சோபன விமானம் சோபன தீர்த்தம் என்று மங்களகரமாகவே இந்த ஊர் வழங்கப்படுகிறது. அதனாலே தம்பதிகள் என்ன, கல்யாணத்துக்காக அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் என்ன, இவாளுக்கெல்லாம் கூட நல்ல வழியை காட்டக்கூடிய பெருமாள் பிராட்டியா இவா எழுந்தருளி இருக்கிறார்கள் அப்படின்றது இன்னொரு விசேஷம். இங்கே உற்சவம்னு பார்த்தால் சித்திரை மாசம் திருவோணம்னு சொல்லக்கூடிய சிரவண நட்சத்திரம் அன்னைக்குதான் எம்பெருமானும் பிராட்டியும் எல்லா தேவர்களுக்கும் இந்த ஊர்ல காட்சி கொடுத்தா, அதனாலே அன்னைக்குதான் எம்பெருமானுடைய திருநக்ஷத்திரம். அதை முன்னிட்டு 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறது பெருமாளுக்கு. ஆழ்வாருடைய அனுபவம்னு பார்த்தா பெரிய திருமொழியிலே திருமங்கை ஆழ்வார் 4 1 மங்களாசாசனம் பண்றார். மாதவன் கோயில் அப்படின்னு எதற்கு பெயர் வந்தது, மாதவ பெருமாள் கோயில் எதற்கு பெயர் வந்தது, மன்னித்தன் கடைமேல் மாதவன் தான் உறையும் கோயில் அப்படின்னு ஆழ்வாருடைய மங்களாசாசனம். மன்னி அப்படின்னா மன்னியாறு, காவிரியினுடைய பல பெயர்களிலே ஒண்ணு. மன்னியாறு என்ற ஆறா காவிரி ஓடுறா அந்த ஊர்ல, அதனுடைய தெற்கு கரை மேலே இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த திருத்தேவனார் தொகை. அங்கே உறைபவன், அங்கே வசிப்பவன் யாருன்னா மகாலட்சுமியுடன் பிரியாமல் இருப்பவனான மாதவன் சாதிக்கிறார். ஆக மாதவன் தான் உரைகிற கோயிலுக்கு மாதவ பெருமாள் கோயில்னு திருநாமம். தெய்வநாயகன் கடல் மகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய மூலவர் பெருமாள் தாயார் எழுந்தருளி எல்லோருடைய பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றக்கூடியதான இடம். இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் நிறைய செல்வம் படைத்தவர்களாம். பிராட்டி இந்த ஊர்ல வசிக்கிறபடினாலே பிராட்டியை இவ ஆராதனம் பண்ணி பண்ணி நிறைய ஐஸ்வர்யங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவா. குதிரை யானைன்னு சாதாரணமா நிறைய வாகனங்கள் இருக்குமாம். இவா குதிரை மேல யானை மேல ஏறி வர்றதை பார்த்தா பெரிய ராஜாக்கள்லாம் வர்றது போல, ராஜாவே என்ன ராஜா பிராமண வேஷத்துல வர்றாரு அப்படின்னு நினைச்சு வாயடிச்சு போவலாம். அத்தனை ஒரு செல்வத்தோட கூட இருந்தவர்கள் இந்த ஊர்ல இருந்த பிராமணா தாயாருடைய அனுகிரகத்தினாலேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த தெய்வநாயகனை ஆகாசம், சமுத்திரம், தீவுகள், குல பர்வத்தங்கள் இவை எல்லாவற்றையும் கூட பிரளய காலத்திலே வயத்திலே வைத்து காப்பாற்றி பிறகு சிருஷ்டி பண்ணின பெருமாள் அப்படின்னுட்டு இவருடைய பெருமைகளை எல்லாம் தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணின பெருமாள், ஹிரண்யக சிபுவை தன்னுடைய வலிமையான நகங்களினாலே சம்ஹாரம் பண்ணின நிருசிம்ஹன், வலிமையான வில்லை முறித்து சீதா பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட சக்கரவர்த்தி திருமகன், மதம் பிடித்த யானையான குபலையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணி அதை ஜெயித்து கம்சனுடைய கொழுப்பை அடக்கிய கண்ணன் அப்படின்னு எல்லாம் இந்த எம்பெருமானை இவனுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டாடி இந்த திவதேசமானது நிறைய சோலைகள், தோப்புகள், வயல்கள் சூழ்ந்து ஐஸ்வர்யம் விளைகிற இடமாக இருக்கிறதுன்னு கொண்டாடுறார். இந்த பூமியில என்ன விளையறதுன்னா செல்வம் விளைகிறதாம். அப்படின்னா இந்த பூமியில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாம் வசந்த வஸ்துக்களா நிறைய சமிருத்தியா கிடைக்கிறது. அதை வித்து வித்து பெரிய பணக்காராளா இருக்கா இந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாம். அப்படி சம்பத்து விளைகிறது இந்த ஊர்லேன்னு சொல்லி ஆழ்வார் ஆச்சரியமா இந்த திவதேசத்தை கொண்டாடுறார். இப்படி முதல் பாசுரத்தினாலே மாதவன் தான் உரையும் இடம் என்று மாதவ பெருமாள் கோயில்னு ஆழ்வார் காட்டி கொடுத்தார். தேவனார் தொகை அப்படின்றதுக்கு என்ன விளக்கம், என்ன ஆதாரம் அப்படின்னா தேவரும் சென்று இறைஞ்சு பொழில் திருத்தேவனார் தொகையே. பொழில் அப்படின்னா சோலை. இன்னைக்கும் இந்த திவதேசம் ஒரு தனியா ஒரு வனப்பகுதி போல இருக்கக்கூடிய நிறைய செடி கொடிகளுக்கு நடுவே சோலைக்கு நடுவே இருக்கக்கூடியதான திவதேசம் தான் இந்த திருத்தேவனார் தொகை. பொழில் அப்படின்னா சோலை. இந்த பொழில் என்ன பெயர் இதற்குன்னா திருத்தேவனார் தொகைன்னு பெயர். ஏன் இந்த பெயர் வந்தது, தேவர் சென்று இறைஞ்சுகிற பொழில். இறைஞ்சுதல் அப்படின்னா கெஞ்சுதல். சுவாமி துர்வாச்சர் சாபம் கொடுத்துட்டார், சக்தி எல்லாம் இழந்துட்டோம், பெரிய மனசு பண்ணி எங்களுடைய பாவத்தை அபச்சாரத்தை மன்னித்து சாப விமோச்சனம் கொடுக்க வேணும் அப்படின்னு கெஞ்சரா. அம்மா அப்பாவானவங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் சேவிக்கணும், அனுகிரகம் பண்ணணும்னு கெஞ்சரா. இப்படி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டம் கூட்டமா போய் கெஞ்சிக்கொண்டே இருக்கிறபடினாலே இறைஞ்சுகிற சோலையானபடியினாலே இந்த பொழிலுக்கு, இந்த சோலைக்கு திருத்தேவனார் தொகைன்னு ஆழ்வார் பெயர் சூட்டுகிறார். இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழிலமைந்த சந்தமலர்ச்சது முகனும் கதிரவனும் சந்திரனும் எந்தை எமக்கு அருள் என நின்று அருளும் இடம் எழில் நாங்கை சுந்தரனற்பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே. போன பாசுரத்துல ஒரு வரியாலே தேவர்கள் வந்து இறைஞ்சுகிற அழகான சோலைன்னு காட்டி கொடுத்தார். சுவாமி இப்படி மொட்டையா தேவர்கள் வந்து இறைஞ்சரான்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா, எந்த தேவர்கள் எல்லாம் வந்து என்னன்னு சொல்லி இறைஞ்சரா கெஞ்சரா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். இந்திரனும், இதுலயே நாம எல்லாம் அப்படியே வாயடைத்து போய் நிற்க வேண்டும். எந்த தேவன் கேட்கிற கேள்விக்கு அர்த்தமே இல்ல. இந்திரன் வந்துட்டான்னா என்ன அர்த்தம், 33 கோடி தேவர்களும் வந்துட்டான்னு அர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் வந்துட்டான்னாவே அவனுக்கே ஒரு கஷ்டம்னு பதவி சக்தி எல்லாம் இழந்துட்டு பூலோகத்துக்கு வந்துட்டான். அவன் கீழே அவனுடைய நிழல்ல இளைப்பாடுறவா மட்டும் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க. மொத்த தேவர்களும் வந்துட்டா. அது அடுத்த வரியாலே சொல்றார், இமயவரும் அப்படின்னு. இந்திரனும், தேவர்களுக்கு அதிபதியான இந்திரன் வந்துட்டான். அதிபதி ராஜாவே வந்தா எடுத்து பிரஜைகளுக்கு என்ன வேலை அங்க. இமயவரும் வந்துட்டா, தேவர்கள் எல்லாம் வந்தா எடுத்து. முனிவர்களும் வந்துட்டா, இந்த முனிவர்கள் எல்லாம் எப்போதும் தேவர்களை குறித்து யாக யக்னங்களை எல்லாம் பண்ணி உலக நன்மையை பிரார்த்திப்பவர்கள். இவா யாரை குறித்து பிரார்த்திக்கிறாளோ அவளே வந்துட்டா, யாருக்காக இப்ப அவா யாகம் பண்ணணும். அந்த ரிஷிகளும் வந்துட்டா. எழிலமைந்த சந்த மலர் சதுமுகனும், அழகான தாமரை புஷ்பத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாவும் கூட வந்துட்டான். கதிரவன் சூரியன் வந்துட்டான், சந்திரன் வந்துட்டான். இவெல்லாம் வந்து என்ன பண்றா இங்க, எந்தை எமக்கு அருள், எங்களை எல்லாம் படைத்த எங்களுக்கு தகப்பனார் போன்று இருக்கக்கூடிய சுவாமியே எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பெருமாளிடத்திலே வந்து கெஞ்சரா. எங்க கெஞ்சரா? எழில் நாங்கை சுந்தர நற்பொழில், அழகான திருநாங்கூரிலே இருக்கக்கூடிய பேரழகு மிக்கதான இந்த சோலையிலே தேவர்கள் எல்லாம் வந்து இறைஞ்சுகிறார்கள், அதனால் இது திருத்தேவனார் தொகை அப்படின்னுட்டு இந்த திருத்தேவனார் தொகை என்பதற்கு நீண்ட விளக்கத்தை கொடுக்கிறார் ஆழ்வார். அண்டமும் இவ்வலைகடலும் அவனிகளும் குளவரையும் உண்ட பிரான் உறையுமிடம் மாதவன் தான் உறையுமிடம்னு மாதவ பெருமாள் கோயில்னு காட்டி கொடுத்தார். தெய்வநாயக பெருமாள் கோயில்னு புரிய வைக்கணுமோ இல்லையோ? அண்டமும் இவ்வலைகடலும் அவனிகளும் குளவரையும் உண்ட பிரான் உரைகிற இடம். அண்டம் அப்படின்னா ஆகாசம், அலைகளை வீசக்கூடிய சமுத்திரங்கள். அவனின்னு சொன்னா இந்த பூமியை போல இருக்கக்கூடிய எத்தனையோ பூலோகங்கள். குளவரை அப்படின்னா நிறைய குல பர்வத்தங்கள்னு சொல்லக்கூடிய இமயமலை போன்ற நல்ல மலைகள். இவா எல்லாத்தையும் கூட உண்ட பிரான், பிரளய காலத்திலே சாப்பிடுவது போல தன்னுடைய வயிற்றிலே வைத்து காப்பாற்றிய பெருமாள் அவன் உரைகிற அவன் வாசம் பண்ணுகிற இடம்னு சொல்ற. யார் இதையெல்லாம் உண்ட பெருமாள்? தேவர்களுக்கெல்லாம் நாதன் எவனோ, தெய்வங்களுக்கெல்லாம் நாயகன் எவனோ அவன் தான் இதையெல்லாம் பண்ண முடியும். அந்த சராசரங்களையும் ஒருத்தன் தன்னுடைய வயிற்றிலே வைத்து அடக்கிறான், தேவர்கள்ல இருந்து எல்லாரையும் தன்னுடைய வயிற்றுல வச்சு ஒருத்தன் அடக்கிறான் அப்படின்னா அவன் நிச்சயம் எல்லோருக்கும் தலைவனாக, எல்லோரையும் படைத்தவனாக, எல்லோரையும் தாங்குகிறவனாகத்தான் இருக்க வேண்டும். அதனாலே தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனான இவன் உரைகிற கோயில் என்பதாலே இது தெய்வநாயகன் கோயில்னு காட்டி கொடுக்கிறார். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? சிவனயனிந்திரன் இவர் முதலனைத்தோர் தெய்வ குழாங்கள் கை தொழக்கிடந்த தாமரை முந்தி தனி பெருநாயக மூவுலகலந்த சேவடியோயே அப்படின்னு. சிவன், அயன், இந்திரன், ருத்ரன், பிரம்மா, இந்திரன் இவெல்லாம் கூட எங்களுக்கு நாயகன் நீதான், எங்களுக்கு சுவாமி நீதான் சொல்லி இவன் காலில் உழுந்து கிடக்கிறா சுவாமி. அப்ப அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தேவர்களுக்கெல்லாம் கூட நாயகன் இவன் தான். அப்படி நாயகனாக இருக்கக்கூடியவன் தான் அண்ட சராசரத்தையும் இந்த தெய்வங்களையும் சேர்த்து வயிற்றிலே வைத்து காப்பாற்ற முடியும், ரட்சிக்க முடியும். ஆகையினாலே இவன் தெய்வநாயகன் என்பதாக காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் இந்த எம்பெருமானுக்கு தெய்வநாயகன் திருநாமம். இன்னொன்னு, தேவர்களெல்லாம் வந்து சேவித்தபடினாலே, தேவர்களான தெய்வங்களுக்கு நாயகனானபடினாலே தெய்வநாயகன்றதும் ஒரு அர்த்தம். அடுத்த பாட்டுல தெரிவிக்கிறார், ஞாலமெல்லாம் அமுது செய்து நான் மறையும் தொடராத பாலகனாய் ஆளிலையில் பள்ளி கொள்ளும் பரமன் இடம். இது எந்த ஊர் தெரியுமா? இந்த ஊர் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஞாலமெல்லாம் அமுது செய்து என்னென்ன லோகங்கள் உண்டோ அத்தனையும் சின்ன உருண்டை போல மாத்தி தன்னுடைய வயத்திலே வைத்து காப்பாற்றுபவன் எல்லாத்தையும் சாட்டு வயத்துல வச்சு ரட்சிச்சுட்டு இருக்கான் பிரளய காலத்திலே. நான் மறையும் தொடராத பாலகனாய், பெருமாள் பிரளய காலத்திலே ஒரு ஆலமரத்து இலை மேலே ஒரு பாலகனாக, கண்ணனாக எல்லா லோகங்களையும் எல்லா தேவர்கள் உட்பட அத்தனை ஜீவராசிகளையும் வயிற்றிலே வைத்து அடக்கி கொண்டு குழந்தை போல படுத்துக் கொண்டிருக்கிறான் பேதை குழவின்னு ஆழ்வார்கள் எல்லாம் தெரிவிக்கிறான். அப்படி பெருமாள் பாலகனா ஆள் இலையிலே, ஆலமரத்து இலையிலே பள்ளி கொண்டிருக்கிற போது நான் மறையும் தொடராத அப்படின்றார். நான்கு வேதங்களும் தொடரவில்லைன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மாவோ, தேவர்களோ, ரிஷிகளோ, மனுஷாலோ யாரானோ இருந்தா தானே வேதத்தை சொல்லுவா, வேதம் தொடர்ந்து காதுல கேட்டு இருக்கும். வேதம் சொல்றவா மொத்த பேரையும் வயிற்றுல இருக்கிறச்ச வேதம் எங்க கேட்கும் காதுல? அதனால வேத ஒளியானது தொடரவில்லை. இதுல வந்து இம்ப்ளைடு மீனிங் என்ன அப்படின்னா, வேதமானது இடைவெளி இல்லாமல் தினம் லோகத்திலே வேத ஒலியானது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அப்பதான் லோகம் நன்னா இருக்கும். வேத ஒலி கேட்கறது நின்று போயிடுத்துன்னா பிரளயம் வந்துடும், அழிவு வந்துடும். ஆகையினாலே வேதத்தை ரட்சிக்க வேண்டியது, வேதத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேத பாராயணத்தை, வேத அத்தியனத்தை ஆதரிக்க வேண்டியதும் ஆராதிக்க வேண்டியதும் நம்முடைய கடமைன்னு இதனால சொல்லப்படுறது. நான் மறையும் தொடராத, வேதங்கள் சொல்றதுக்கு யாருமே இல்லை, அதனால வேதமே இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் சாட்சியா நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதுங்கோ, எல்லாம் திரும்ப பழையபடி சரியாகும், திரும்ப சிருஷ்டி நடக்கும், திரும்ப வேதங்களை வெளியிடுவேன், திரும்ப வேதங்களை வந்து சொல்றவா இருப்பா, தினம் வேத ஒளி காதுல கேட்கும், லோகங்கள் எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எல்லோருக்கும் அபயம் தரக்கூடிய தாயாக இருக்கக்கூடிய பரமன், பரம்பொருள், பரதத்துவம். ஞாலமெல்லாம் அமுது செய்து நான் மறையும் தொடராத பாலகனாய் ஆளிலையில் பள்ளி கொள்ளும் பரமன், அவன் உரைகிற இடம். அப்படின்னா என்ன? இந்த நீண்ட ரெண்டு வரியால என்ன சொல்றார், இவன் தான் தெய்வநாயகன் சொல்றார். இதுக்கு முன் வரியாலே தெய்வநாயகன் என்பதற்கு ஒரு விதமான டெபினிஷன், இந்த வரியாலே இன்னொரு விதமான விளக்கம். எப்படி பார்த்தாலும் இவன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான, தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனான பெருமாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். சீராரும் மலர்பொழில் சூழ் திருத்தேவனார் தொகையே, பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடியதான நிறைய புஷ்பங்கள் அப்படியே மண்டி கிடக்கக்கூடிய சோலைகளை உடைய அந்த சோலைகளாலே சூழப்பெற்ற திருத்தேவனார் தொகை. இன்னைக்கும் இந்த ஊரை சுத்தி நிறைய சோலைகள் இருக்கு, சில புஷ்ப செடிகளும் கூட இருக்கின்றன. ஆழ்வார் பார்க்கிற போது நிறைய இருந்திருக்கிறபடினாலே அந்த மலர் சோலைகளாலே சூழப்பட்ட மாதவ பெருமாள் கோயில்ல கொண்டாடுறார் ஆழ்வார். சுவாமி, மலர் சோலைகள் சூழ்ந்ததுன்னு சொல்லிட்டா போருமா? எப்பேற்பட்ட மலர் சோலைகள் சூழ்ந்தது அப்படின்னா, வம்ப விழும் செண்பகத்தின் மனம் கமழும் நாங்கை தன்னுள் செம்பொன் மதில் பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே. வம்பு அவிழும் செண்பகம், புதுசு புதுசா தேன் மலர பூக்கக்கூடிய செண்பகப்பூவினுடைய வாசனை இந்த ஊரெல்லாம் விசிறதாம். அப்படி ஆச்சரியமான செண்பகப்பூக்கள் பூத்து குலுங்குவதாலே கண்ணுக்கு அழகாகவும், அந்த செண்பகப்பூவிலிருந்து வரக்கூடிய வாசனை தென்றல் காற்றோடே கலந்து இதமா வீசுகிறபடியினாலே ஊரெல்லாம் செண்பகப்பூவினுடைய வாசனையினாலே நறுமணத்தோடும் கூட, பொன்னாலான நகரத்தை போல அந்த செண்பகப்பூவினுடைய நிறத்தினாலே ஊரே பொன்னாலான நகரமோ சுவர்ணத்தை போல இருக்கக்கூடிய சுவர்ணமயமான க்ஷேத்திரமோன்னு சொல்லும்படியாக திகழக்கூடிய அழகும் வாசனையும் ஒருங்கே சூழ்ந்த திவ்யதேசம்தான் இந்த திருத்தேவனார் தொகை அப்படின்னுட்டு, இந்த பத்து பாசுரங்களாலே எம்பெருமான் தேவர்கள்னு சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனான தெய்வநாயகன், மகாலட்சுமியை விட்டு பிரியாத மாதவன் என்றெல்லாம் சொல்லி பரம்பொருள் இவனே என்று காட்டிக் கொடுத்து, அந்த எம்பெருமான் விஷயமான பத்து பாசுரங்களை சொல்பவர்கள் ஏறார் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே அப்படின்னுட்டு, அந்த தேவர்களெல்லாம் தங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்த போது இந்த பெருமாள் பிராட்டியனுடைய காலடியில தான் வந்து நின்று பிரார்த்திச்சு திரும்ப தேவர்கள் ஆனா, அவளுடைய திருவடிகள்ல நீங்க நிலையான ஐஸ்வர்யமான மோட்சம் வேணும் என்று சரணாகதி பண்ணி இந்த பத்து பாசுரங்களை சேவித்தீர்களானால், அந்த தேவர்கள் என்ன, அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவர்களான நித்தியசூரிகளோட கூட நீங்கள் நிலையான சீவைக்குண்டத்தில இருக்கலாம். சுவாமி, இவாலே வந்து ஸ்வர்கலோகம்னு சொல்லக்கூடிய வசந்த லோகத்துல இருக்கா, அங்க தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, உண்ணம் கிடையாது, இவெல்லாம் தெய்வங்களாச்சே, அங்க போனா போட்டுமே எனக்கு அப்படின்னா, வாஸ்தவம் நீ எத்தனை நாள் புண்ணியம் பண்றிருக்க, எத்தனை நாள் இருக்கலாம், முடிஞ்சா விட்டு திரும்ப வரணும். இவா தேவர்களாவே இருந்தாலும் இவா பாட்டுக்கு நாராயணான் இவா காரியத்தை பண்ணிட்டு இருக்கா, போற வரவாள்லாம் சாபம் கொடுக்கறா, துபார்னு கீழே வந்து உள்ளரா, இங்க தபஸ் பண்றா, அங்க தபஸ் பண்றா, பெருமாள் சாப விமோசனம் கொடுத்து திரும்ப அங்க போறதுக்குள்ள போறோம் போறோம்னு ஆயிடுறது இவாளுக்கு. அந்த மாதிரி நீங்களும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க போறீங்களா? அதெல்லாம் வேண்டாம். புத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி சாமான்யமான தேவத்தையா இருந்தா திரும்பவும் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே எப்போதும் சிரமமே இல்லாமல் பெருமாளுக்கு சமானமான ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால், தேவர்களுக்கு சமானமாக அல்ல, நித்தியசூரிகளுக்கு சமானமாக வைகுண்டத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு சரணாகதி பண்ணுங்கோ, அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் நிலையான ஆனந்தத்தை தருவதுன்னு உபதேசம் பண்றார். அதனாலதான் இமையவரோடு இருப்பாரேன்னு சொல்லாம ஏறார் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரேன்னு தெரிவிக்கிறார். அழகான வைகுந்தத்திலே நித்தியசூரிகளோடு இருப்பார் அப்படின்னு சொல்றார். வைகுந்தத்து இமையவர் அப்படின்னா தெளிவா சொல்றார், ஸ்ரீ வைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர்களான இமையவர்கள் அப்படின்னா நித்தியசூரிகள். மோட்சம் பலனாக சொல்லப்பட்ட ஆச்சரியமான பதிகம் இந்த. திவ்யதேசத்தெம்பெருமான் விஷயமாக பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடைய பாடல், ஆர்க்கும் வலம்புரியால் அண்டமும் என் திசையும் கார்கடலும் வெற்பும் கலங்கினவால் சேர்க்கும் திருத்தேவனார் தொகைமால் செவ்வாய் வைத்து ஊத தருத்தேவனார் தொகையும் சாய்ந்து. சீர்க்கும் திருத்தேவனார் தொகை மால், நிறைய சிறப்புகள் உடைய அழகான இந்த திருத்தேவனார் தொகை திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தெய்வநாயகன் மாதவன் இருக்கிறானே, அவன் யார் தெரியுமா? பாரிஜாத்த விருட்சத்தை சத்யபாமாவுக்காக கொண்டு வந்து தர வேண்டும் என்று தேவலோகத்துக்கு போனான், முறப்படி கேட்டு பார்த்தா தரல. இந்திரன் எம்பெருமானிடத்திலே கோபப்பட்டு எம்பெருமானோடு சண்டைக்கு நின்றான். எம்பெருமானுக்கு எதிராக, அதாவது தர்மத்துக்கு எதிராக அராஜக சக்திகள் தலையை தூக்குகிற போது அவர்களை அடக்குவதற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக தன்னுடைய திருவாயிலே பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடிய சங்கை வைத்து ஊதுவான் பெருமாள். அப்படி அந்த தேவலோகமே கலங்கும்படியா தன்னுடைய வாயிலே பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடிய சங்கை வைத்து ஊதினான் பெருமாள். எல்லோருக்கும் கொலம் நடுங்கி போயிடுத்து. என்னடா இது, ஒரு புஷ்பத்தை கேட்டா தாயார் பேசாம கொடுத்துருக்கலாமே, இவா எந்த சந்தேகம் இருந்திருக்காது, நாம பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்போமே. பெருமாளோட பகச்செண்டு சண்டைக்கு வேற கூட்டான் இவன், பெருமாள் சங்கத்தை வேற ஊதிட்டார், எப்ப என்ன நடக்க போறதோன்னு எல்லோரும் வயிற்றை பிடித்துக் கொண்டு அலறுகிற ஒரு காட்சி. அப்படி எல்லோரும் வயிற்றை பிடித்துக் கொண்டு அலரும்படியாக வாயிலே சங்கத்தை பாஞ்சசன்யத்தை வைத்து ஊதின பெருமாள், ஆர்க்கும் வலம்புரி. கெட்டவாளுக்கு, அகங்காரம் இருக்கிறவாளுக்கு, பக்தி இல்லாதவாளுக்கு, அதர்மம் செய்கிறவர்களுக்கு, அக்கிரமம் செய்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, பெரிய சப்தத்தை எழுப்பக்கூடியதான வலம்புரி சங்கம், அது பாஞ்சசன்யம். அதை பெருமாள் ஊதின போது தரு தேவனார் தொகை, தரு அப்படின்னா கல்பக விரக்ஷம்னு சொல்லக்கூடிய மரம், அந்த கல்பக விரக்ஷத்தினுடைய நிழலிலே வசித்துக் கொண்டிருக்கிற தேவர்கள் கூட்டம் எல்லாம் கூட பயத்திலே நடுங்கி மயக்கம் போட்டு ஊந்துட்டா. என்னாகும் ஏதாகும் தெரியாதுன்னு பயத்திலேயே அப்படியே வந்து கான்சியஸ்னஸ் இல்லாம ஊந்துட்டாலாம். அப்படி அவெல்லாம் பயந்து மயங்கி விழும்படியா அண்டங்களும், எல்லா பிரம்மாண்டங்களும், எட்டு திசைகளும், சமுத்திரமும், பர்வதங்களும், இதெல்லாம் கூட நடுங்கி போகும்படியாக எம்பெருமானுடைய பாஞ்சசன்யத்தினுடைய ஒளி இருந்தது அப்படின்னுட்டு பாஞ்சசன்யம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய சங்கின் பெருமையை தெரிவிக்கிறார். அந்த சங்கை ஊதி அக்கிரமத்தை அடக்கி புத்தி புகட்டக்கூடிய எம்பெருமானுடைய வீரதீர பராக்கிரமத்தை கொண்டாடுகிறார். அப்படி தேவலோகத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுடைய துயரத்தை தீர்த்த பெருமாள் இவன் தான். அந்த தேவர்கள் இந்த எம்பெருமானிடத்திலே அபசாரப்பட்டு வாலாட்டின போது அவர்களுக்கு எச்சரித்த வெண் சங்கத்தை ஊதி அவர்களை கலங்க செய்தவனும் இவன் தான். இவன் சாதாரணமான ஒரு சங்கை எடுத்து வாயில வச்சுட்டு ஊதினானா, ஆகாசம் என்ன, உலகங்கள் என்ன, தேவர்கள் என்ன, மலைகள் என்ன, சமுத்திரங்கள் என்ன, எல்லாம் நடுங்கிறதுடாப்பா. அப்படி யாருடைய வாய் அசைவுக்கு எல்லாம் நடுங்கிறதோ அவன்தான் தேவநாதன், அவன்தான் தெய்வநாயகன். அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தேவனார் தொகைன்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திற்கு போய் அவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு அவனுடைய அடியவர்களானால் நாம இந்த தேவர்களுடைய கூட்டத்தை போல, இந்த சமுத்திரம், மலை, ஆகாசம் இவைகளைப் போல கலங்க வேண்டிய நிலை இருக்காது. அந்த எம்பெருமானுடைய நிழல்ல நாம எல்லாம் ஆச்சரியமா மோட்சத்திலே இருக்கலாம் அப்படின்னுட்டு சரணாகதி பண்ணுமாறு ஐயங்கார் தெரிவிக்கிறார். விஷ்ணு ஸ்தலாதர்சத்திலே சொல்லப்பட்டதான தியான ஸ்லோகம், ஸ்ரீமத் திவ்ய சபாசரஸ்தட புவி ஸ்ரீ தேவ பிருந்தே புரே தேவோ தெய்வத நாயக ததபலா க்ஷீராப்திஜா சோபனே தீப்யா நிர்ஜித பாஸ்கரே துரமனஹா தத் வ்யோமயானே ஸ்திதஹ சிஷ்ட ஸ்ரேஷ்ட வசிஷ்ட வாஞ்சித கரஹா பிரத்யங்முகோ பாசதே. ஸ்ரீமத் திவ்ய சபாசரஸ்தடம் புவி, புவி அப்படின்னா பூமி, தடம் அப்படின்னா கரை, சரஸ் அப்படின்னா புஷ்கரணி குளம். ஸ்ரீமத் திவ்ய சபா, தாயாருடைய சம்பந்தத்தினாலே உயர்ந்து விளங்கக்கூடிய தேவர்களினுடைய சபை கூடின இடமான இந்த திருத்தேவனார் தொகை என்கிற திவ்ய தேசத்தில் திவ்ய சபா சரஸ் தட புவி, தேவர்கள் சபையாக போய் குளித்த குளமானபடியினாலே திவ்ய தேவ சபா புஷ்கரணி என்று பெயர் பெற்ற புஷ்கரணியினுடைய கரையிலே இருக்கக்கூடியதான நிலத்திலே ஸ்ரீ தேவ பிருந்தே புரே திருத்தேவனார் தொகை என்கிற ஊர் பெயரோடு கூட தேவோ தெய்வநாயகா பெருமாள் தெய்வநாயகன் என்கிற திருநாமத்தோட தத் அபலா க்ஷீராப்திஜா. அபலா அப்படின்னா பலமில்லாதவள், பொதுவா பெண்களை குறிக்கக்கூடிய சொல்லுது அபலா என்பது. எம்பெருமானுக்கு சொந்தமான பெண், அதாவது அவனுடைய தர்மபத்தினிக்கு க்ஷீராப்திஜான்னு பெயர். க்ஷீராப்திஜான்னா க்ஷீராப்தியிலிருந்து தோன்றியவள், கடல் மகள் நாச்சியார் என்கிற பெயரோடு கூட சோபனே மங்களகரமாக மங்களமான சோபன விமானத்தின் நிழலிலே உரைகிறான். தீப்தியா நிர்ஜித பாஸ்கரேது ரமணகா, பாஸ்கரன் சூரியனுக்கு பெயர். தீப்தி அப்படின்னா பிரகாசம், தன்னுடைய பிரகாசத்தாலே சூரியனை ஜெயித்தவனா எம்பெருமான் விளங்குறான்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமாளுடைய அழகுக்கு முன்னாலே சூரியனுடைய ஒளி, பிரகாசம், தேஜஸ் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சூரியனுடைய ஒளியா பெருமாளுடைய அழகான்னு போட்டி போட்டா சூரியன் தோத்து போயிட்டான், பெருமாள் தான் ஜெயிக்கிறான். அடியன் ஏற்கனவே சொன்னோ இல்லையோ, மாதவன் சொல்லக்கூடிய உற்சவரை சேவிச்சோமானா அப்படியே ஊந்துடுவோன்னு. அப்படி சூரியனுடைய பிரகாசத்தையே கூட தோற்கடித்தவனா ஜெயித்தவனாக இந்த எம்பெருமான் திகழ்கிறான், அத்தனை பேரழகன். தத் வியோமயானே ஸ்திதா, மங்கள விமானம் என்கிற விமானத்தின் கீழே சிஷ்ட சிரேஷ்டா வசிஷ்டா, நல்ல ஆச்சாரத்தை தவறாமல் கடைபிடிப்பவர்களுக்கு சிஸ்டர்கள்னு பெயர். அந்த சிஸ்டர்கள்ல சிரேஷ்டமானவர் உசந்தவர் யாருன்னா வசிஷ்ட மகரிஷி. அவருக்கு வாஞ்சித கரகா, அவருடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுபவனாக இந்த எம்பெருமான். பிரத்யங் முகோபாசதே, மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே விளங்குகிறான், சேவை சாதிக்கிறான்னு சொல்ற. இதுல வசிஷ்டரை சிஷ்ட சிரேஷ்டர்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா, வசிஷ்டர் ரொம்ப ஆச்சாரசீலர். சாதாரணமா பேசுறச்ச தும்மல் வந்துடுத்துனா உடனே போய் கைகால் அலம்பிண்டு ஆச்சமணம் பண்ணக்கூடியவர், கொட்டாவி வந்துடுத்துனா கைகால் அலம்பிண்டு ஆச்சமணம் பண்ணக்கூடியவர். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சாரசீலரானபடியினாலே வசிஷ்டருக்கு வந்து சிஷ்டர், சிஷ்டர்களிலே சிரேஷ்டமானவர், உயர்ந்தவர்னு பெயர். கோபிகள் எல்லாம் கூட கண்ணனிடத்திலே போய் பிரார்த்திக்கிற போது, நீங்க மோட்சம் கூடுன்னு கேக்குறங்களே, நீங்க பக்தி யோகம் பண்ணுங்களா, ஞான யோகம் பண்ணுங்களா, என்ன பண்ணுங்க, கர்மயோகம் பண்ணுங்களா, எப்படி நான் மோட்சம் தரது உங்களுக்குன்னு பெருமாள் கேட்கறான் அவளை பார்த்து. அதுக்கு அவ சொல்றா, நாங்களோ வழக்கை இடக்கை தெரியாத ஆய்ச்சியர், சுவாமி எங்களுக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது, எங்களை போய் ஞான யோகம் பண்ணுன்னு சொல்றையே, கர்மயோகம் பண்ணுன்னு சொல்றையே, நாங்க என்ன ஜனகருடைய வம்சத்தை சேர்ந்தவர்களா, பக்தி யோகம் பண்ணுன்னு சொல்றையே, எங்களுக்கு பக்தின்னா என்னன்னு தெரியுமா, ஆச்சாரம் அனுஷ்டானம் ஞானம் பக்தி ஒன்னும் தெரியாது எங்களுக்கு, அசல் கண்ணன் எங்களை சேர்ந்தவன், எங்களுடைய குலத்திலே பிறந்து வளர்பவன் என்று உன்னிடத்திலே ஒரு ஆசை உண்டு, அந்த பைத்தியமான ஒரு காதலை தவிர வேறு ஒண்ணும் இல்லை, அதுக்கு மோட்சம் கொடுக்கறதானா குடு அப்படின்னு எம்பெருமானிடத்திலே வாதாடுறச்ச பெரியவாச்சான் பிள்ளை அழகா இதை ஒரு வாக்கியமா அமைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, வசிஷ்டாதிகள் இருக்கும் அயோத்தியிலோ நாங்கள் இருப்பது, கேவலம் ஆய்ச்சியர் மத்தியிலே அன்றே நாங்கள் இருப்பது, பெரிய ஆச்சாரசீலரான பெரிய தபஸ்வியான யாக யஜ்னங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய வேதத்தை கரைச்சு குடிச்சவரான வசிஷ்டர் வாழக்கூடிய அயோத்தியிலே நாங்க இருக்கோம், எங்களை போய் ஞான யோகம் பண்ணியா, பக்தி யோகம் பண்ணியா, கர்மயோகம் பண்றியான்னு இத்தனை கேட்கறியே, வழக்கை எது இடக்கை எதுன்னு கூட தெரியாத ஆய்ச்சியர் நடுவே இடைச்சேரியிலேன்னா நாங்க இருக்கோம், எங்களிடத்துல உன் மேல இருக்கக்கூடிய ஆசையை தவிர வேற ஒண்ணும் எதிர்பார்க்க முடியாது, அதுக்கு மோட்சம் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்க நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய மனசுக்கு மிகவும் நெருக்கமானவர்களான அவர்களும் கூட வசிஷ்டரை தங்களுடைய வாயாலே சிஷ்ட சிரேஷ்டர்கள் என்று கொண்டாடும்படியான ஏற்றம் பெற்றவர் வசிஷ்டர். அத்தனை ஆச்சாரசீலர் வசிஷ்டர். பொதுவா யாரானும் பெரிய சுவாமிகள் ரொம்ப ஆச்சாரமா இருக்கா அப்படின்னா, அவளை வந்து வசிஷ்டர் வரார் அப்படின்னு சொல்றது உண்டு. சமீபத்திலே எழுந்தருளியிருந்த பௌண்டரீகபுரம் ஆசிரமத்திலே எழுந்தருளியிருந்த பரவா கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் கோபால தேசிக மகாதேசிகன், அந்த சுவாமி தன்னுடைய பால்யத்திலே திருப்பதியில பாடசாலையில காலேஜில வாசிச்சுட்டு இருந்தார் சுவாமி, சாஸ்திர படிப்பு எல்லாம் படிச்சுட்டு இருந்தார் சுவாமி. அப்போ அந்த சுவாமி புருஷ கிருஷ்ணமாச்சார் சுவாமி, திருக்கல்லன் சுவாமி இவாள்லாம் ஒன்னா வாசிச்ச காலமாகு. அப்பவே இந்த பரவாக்கோட்டை சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே ராஜகோபாலாச்சாரியர்னு திருநாமம், மிஞ்சி போனா அவருக்கு ஒரு 11 வயசு 12 வயசு இருக்கும் சுவாமிக்கு. அப்போ அப்பவே அவர் வந்தா மத்த பசங்கள்லாம் வசிஷ்டர் வரார் அப்படின்னு சொல்லுவாளாம். 11 வயசுலயே அத்தனை ஆச்சாரமாக இருந்த சுவாமி அவர். அதே மாதிரி நாவல் பாக்கத்திலே வலையப்பேட்டை சின்ன சுவாமின்னுட்டு நாவல் பாக்கம் வலையப்பேட்டை திருமலை சதுர்வேத சதக்கிரது ஸ்ரீனிவாச தாத்தையாரிய மகாதேசி கண்ணுட்டு வலையப்பேட்டை ஸ்ரீனிவாசாச்சார சுவாமின்னு எழுந்திருந்தார். அவர் நாவல் பாக்கத்தை சேர்ந்த சுவாமி. திருக்குடந்தையில் அமுதன் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வலையப்பேட்டை அக்ரஹாரத்திலே அவருடைய ஆச்சாரியர் வலையப்பேட்டை வேதாந்த ராமானுஜ மகாதேசகன்னு சன்னியாசி சுவாமி எழுந்தருளி இருந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணிட்டு காலக்ஷேபம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த காலம். அப்ப அவரிடத்துல போய் அவருக்கு கைங்கரியங்கள் பண்ணிண்டு காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு அவர் காலத்துக்கு அப்புறமா அவர் பரம்பரிச்சா விட்டு அங்க இவர் ஆச்சாரியராய் எழுந்தருளி இருந்து எல்லோருக்கும் சமாசீன பிரன்யாசங்கள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதித்த ஒரு பெரிய மகாத்மா. அந்த சுவாமிக்கு கலியுக வசிஷ்டர் அப்படின்னே பட்டம். எதுக்காக இதெல்லாம் சொல்ற அடியான் அப்படின்னா, அதனால ரொம்ப சிஷ்டாலா நெறி தவறாம நல்ல ஆச்சாரத்தோட இப்படிதான் இருக்கணும்னு கோடு போட்டு வாழறா அப்படின்னா அவளை வசிஷ்டர்னு சொல்றது வழக்கம். அத்தனை தூரம் ஆச்சார சீலர், அனுஷ்டான சீலர், ஒழுக்க சீலர், தவசீலர் வசிஷ்டர். அப்படி சிஷ்ட சிரேஷ்டரான வசிஷ்டருக்கு எது விருப்பமோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றின பெருமாள். என்ன விருப்பப்பட்டார், பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் நடக்கணும், அதை நான் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அத பெருமாள் இந்த இடத்துல நிவர்த்தி பண்ணி கொடுத்தான். அப்படி திருத்தேவனார் தொகைன்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திலே பெருமாள் தெய்வநாயக்க பெருமாள் என்கிற பெயரோட கடல் மகள் நாச்சியாரோடு கூட சோபன விமான நிழலில் தேவசபா சரஸ் என்கிற புஷ்கரணியினுடைய கரையிலே மேற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சூரியனையும் ஜெயித்த பிரகாசமான அழகோடு கூட வசிஷ்ட மாமுனிவருக்கு கல்யாண சேவையை கொடுத்தருளினவனாக எழுந்தருளியிருக்கிறான். அவனை போய் சரணாகதி பண்ண வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. ஸ்ரீமத் திவ்ய சபாசரஸ்தடபுவி ஸ்ரீதேவ பிருந்தேபுரே தேவோ தெய்வதநாயகஹா ததபலா க்ஷீராப்திஜா சோபனே தீப்யா நிர்ஜித பாஸ்கரே து ரமணஹா தவ்யோமயானே ஸ்திதஹ சிஷ்டஸ்ரேஷ்ட வசிஷ்ட வாஞ்சிதகரஹா ப்ரத்யங்முகோபாசதே ஸ்ரீமதே மாதவ நாயிகா சமேத மாதவ பரப்ரம்மணே நமஹ. திருமங்கையாழ்வார் குமுதவல்லினாட்சியார் திருவடிகளே சரணம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.